32வது நாளுக்கான தியானம். இயேசு கிறிஸ்து உலகில் வந்ததன் நோக்கம். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். 1 யோவான் 3:8. ஒரு கிராமத்தில் வைத்திய வசதி எதுவும் இல்லாத, அதாவது மருந்து செய்யக்கூடிய, வைத்தியம் பார்க்கக்கூடிய வசதி எதுவும் இல்லாத இடமாக அந்த கிராமம் இருந்தது. அதை கவனத்தில் கொண்டு வந்து ஒரு சில நாட்களுக்கு ஒரு வைத்தியரை, ஒரு டாக்டரை அந்த கிராமத்தின் பஞ்சாயத்து தலைவர்கள் ஆயத்தப்படுத்தினர். அவர்களுடைய வேண்டுகோளின் படி அந்த வைத்தியரும் குறிப்பிட்ட நாளில் அந்த கிராமத்திற்கு வந்தார். அவர் வந்ததை கண்ட கிராமத்தினருக்கு உற்சாகம் தாங்க முடியவில்லை. அவரை மேல தாள முழக்கத்தோடு வரவேற்றனர். அவருக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. ஒரு நாள் முடிந்தது, அடுத்த நாளும் பெரிய விருந்து செய்து அவரை வரவேற்றனர். அவர் சொன்னார், நான் கொஞ்ச நாள் தான் இங்கு இருப்பேன், ஆகையால் யார் வியாதியில் இருக்கிறீர்களோ அவர்கள் வந்து என்னிடம் சிகிச்சை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று மக்களிடம் கூறினார். ஆனால் அவர்களோ அவர் வந்ததையே குறித்து பேசி அதை பெரிய விழாவாக கொண்டாடி நாட்களை கடத்தினர். அவர் போகும் நாளும் வந்தது, யாரும் அவரிடம் சிகிச்சை பெற்றுக் கொள்ளவில்லை. இன்னும் அவர் வந்ததன் நோக்கத்தை அறியாதவர்களாக அவர் வந்துவிட்டா என்று அதையே கொண்டாடி கொண்டிருந்தார்கள். கடைசியில் வருத்தத்தோடு அந்த வைத்தியர் அந்த கிராமத்தை விட்டு கடந்து சென்றார். என்ன ஒரு பரிதாபம்! இந்த நாட்களில் இப்படித்தான் நாமும் பண்டிகை கொண்டாடுகிறோம். அவர் இந்த உலகத்தில் வந்த நோக்கத்தை மறந்தவர்களாக, கிறிஸ்து இந்த உலகில் வந்ததையே பெரிதாக எடுத்துக்கொண்டு அதையே கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அவரிடம் சென்று நம் பாவ வியாதிக்கு பரிகாரத்தை தேடாமல் அவர் வந்ததையே கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய யோவான் இயேசு கிறிஸ்து எதற்காக உலகத்தில் வெளிப்பட்டார் என்று கூறும்போது பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே வெளிப்பட்டார் என்று கூறுகிறார். அந்த பிசாசின் கிரியையை ஏதோ ஒரு காலத்தில் மட்டுமல்ல, பிசாசின் கிரியை எல்லா மனிதர்களுக்குள்ளும் இயற்கையாகவே அந்த செயல்பாடுள்ள ஒவ்வொரு மனிதர்களிடத்திலுமிருந்து வெளிப்படும் தவறான குணங்கள், விரும்பத்தக்காத சுபாவங்கள், முரட்டுத்தனமான இயல்புகள், தப்பிதமான பழக்கங்கள் மற்றும் வாழ்க்கை முறைகள் ஆகியவை அடையாளப்படுத்துகின்றன. கோபம், பொறாமை, எரிச்சல், விரோதம், கசப்பு, பொருளாசை, பெருமை, பழிக்கு பழி போன்ற துர்க்குணங்கள் எல்லாம் ஒரு மனிதனுக்குள் பிசாசின் செயல்பாடுகள் நடந்து கொண்டிருப்பதை நமக்கு உறுதிப்படுத்துகின்றன. சமுதாயத்தில் நிலவும் அனைத்து தீவினைகளுக்கும் தீமைகளுக்கும் காரணம் தனி மனிதர்களின் இருதயம் பிசாசின் ஆளுகைக்கு உட்பட்டு அவனுடைய பொல்லாத கிரியைகளுக்கு தங்களை ஒப்பு கொடுத்ததினாலேயே. எனவே மனிதனுக்குள் நடைபெறும் பிசாசின் கிரியைகளை அழிக்க இருதயத்திற்குள் ஒரு இரட்சகர் வரவேண்டிய தேவை உள்ளது. அவ்விதம் வந்து பாவத்தின் கட்டுகளையும் பிசாசின் கிரியைகளையும் அழித்து அவனை விடுதலையாக்க கிறிஸ்து உலகத்தில் வந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமது கனத்தையும் ஆராதனையையும் காணிக்கைகளையும் துதி ஸ்தோத்திரங்களையும் பெறுவதை பிரதான நோக்கமாக கொண்டு பூமிக்கு வரவில்லை. அவர் ஒரு விசேஷ செயலை ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் செய்ய வந்தார். நமக்குள் இயங்கிக் கொண்டிருக்கும் பாவத்தின் ஆதிக்கத்தை அழித்து அப்புறப்படுத்தவே வந்தார். மருத்துவரை வரவேற்பதிலேயே முழு கவனம் செலுத்தி சிகிச்சை பெறாமல் போன மக்களைப் போல நாம் இராமல் முதலாவது ஆண்டவரை நமக்குள் செயல்பட அனுமதிக்க வேண்டும். அவ்வாறின்றி நாம் செய்கின்ற எந்த வழிபாடுகளும், எத்தனை ஆராதனைகளும், எவ்வளவு பண்டிகை கொண்டாட்டங்களும் அர்த்தமற்றவைகளே. அவைகள் தேவனை பிரியப்படுத்தாமல் கோபப்படுத்தவே செய்யும். அன்று பஸ்கா பண்டிகையை வெகு விமரிசையாக கொண்டாடிய எருசலேம் மக்களை பார்த்து இயேசு கண்ணீர் விட்டார் என்று லூக்கா 19:41 பார்க்கிறோம். ஏனென்றால் பஸ்கா பண்டிகை என்பது விடுதலையை நினைவு கூறும் பண்டிகை. ஆனால் அந்த மக்கள் விடுதலையின்றி விடுதலையை அளிக்கும் தேவனை குறித்து சிந்தியாமல் வெறும் பாரம்பரிய பண்டிகை கொண்டாட்டத்தில் மூழ்கி போயிருந்தனர். அன்று எருசலேமை பார்த்து அழுத இயேசு இன்று நம்மை பார்த்து மகிழ முடியுமா? அவர் நமக்காக ஆயத்தமாக்கிய பாவ விடுதலையையும் இரட்சிப்பையும் பரிசுத்த வாழ்க்கையையும் நாம் விரும்பி பெற்றுக்கொண்டிருந்தால் அவர் நம்மையும் நம்முடைய ஆராதனைகளையும் கண்டு உண்மையாகவே மகிழ்வார். நாம் பாவத்தை குறித்தும் பரிசுத்த வாழ்க்கை குறித்தும் கவலைப்படாமல் இருப்போமானால் அவர் நம்மை பார்த்து கண்ணீர் விடத்தான் முடியும். இனியாவது கிறிஸ்து உலகத்திற்கு வந்ததன் நோக்கத்தை நம்மில் நிறைவேற கர்த்தருக்கு நம்மை ஒப்பு கொடுப்போமா? ஒரு பாடல் வரிகள் இவ்வாறு சொல்கிறது, பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனுஷரை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா, நான் தேடி போகவில்லை என்னை தேடி வந்தாரையா, எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே என்று ஜெபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்தும் நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக உம்மை துதிக்கிறோம். கிறிஸ்துவின் பிறந்த நாளை கொண்டாடும் ஒவ்வொருவரும் அவர் இந்த உலகத்திற்கு வந்த நோக்கத்தை அறிந்தவர்களாக, தங்களுடைய இருதயத்தில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாக, பிசாசின் கிரியைகளை கிறிஸ்துவினால் தங்கள் இருதயத்திலிருந்து அழித்தவர்களாக வாழ இந்த லெந்து நாட்களில் உம்மை குறித்து உண்மையான சிந்தனையை சிந்திக்க அவர்களுக்கு கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.